ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்மம் வியாமோஹதஸ்தி தராணி திருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய கைக சிந்தோ ராமானுஜஸ்யசரணௌசரணம்ப்ரபத்யேமாதாபிதாயவதயஸ்தனயாவிபூதிஸர்வம்யதேவநியமேநமதன்வயானாம்ஆத்யத்யனஸ்குலபதேர்வகுலாதிராமம் ஸ்ரீமத்தங்கிரிவளம்பிரணமாமிமோத்ராபூதம்ஹரஸ்தமஹதாஹ்வயபட்டநாதஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாஹான் ீமராங்குஷமுனித்தம் விஷ்வனோதனம் சர்வாமயோபிஷமாதமம் நமாமியம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாரென்றும் தென்குருஹூரென்றும் மருவினிய வன்பொருணரென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஷ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் கடகோ பணி செந்தமிழ் வேகம் தரிக்கும் வேறாத உள்ளம் தரா வாந்திகளும் சோலை மதில் அரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரம் ஈண்ட முதல் தாய் கடகோ பண் மொய்ந்தாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்கநெறியும் தடையாயிற் தொக்கியரும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருபெயர் போன் யாரினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடீந்து தத்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சகஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த காரக்ரமாத் வியாகுருவன் நிகமாந்த லக்ஷ்மண முனிஹி தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சாஸ்திர சத்சங்கியத பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் பிரபத்யே. எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஈடுபட்டு சொல் மாலைகளாக திருவாய்மொழியை அருளி செய்யும் பாக்கியம் எனக்கு இருக்கு. இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்தவன் எம்பெருமான். அது பாக்கியமாக மட்டுமல்லாமல் அதை நினைத்து நான் சந்தோஷப்படும்படியாக, நான் தன்யனானேன் என்று நினைக்கும்படியாக, நான் பூர்ணனானேன் என்று நினைக்கும்படியாக, என்னுடைய ஜென்மம் சபலமாயிற்று என்று நினைக்கும்படியாக ஒரு திருப்தியை பகவான் எனக்கு கொடுத்தார். பகவான் ஆசிரியர்களுக்கு திருப்தியை கொடுக்கிறவன் அப்படின்னு ஒரு குணம். அந்த குணத்தை இந்த நாலாம் பத்திலே அஞ்சாம் திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் சாதித்துக் கொண்டு வருகிறார். அதுல எட்டாவது பாசுரம் இப்பொழுது பார்க்கணும். இனி நமக்கு என்ன குறைவுண்டு? அரியதுண்டோ எனக்கு இன்று தொட்டும் இனி என்றுமே, என்ன குறை நமக்கே? இப்படி இல்லாக ஒவ்வொரு பாசுரத்திலே சாய்ச்சிட்டு வர, இந்த எட்டாவது பாசுரத்திலையும் ஒன்பதாவது பாசுரத்திலையும் வேற மாதிரியாக சாதிக்கிறார். என்ன குறை எனக்கு அப்படின்னு சொல்லாமல், எனக்கு சமமானவர் யார் இருக்க முடியும்? எம்பெருமானை திருவாய்மொழி கொண்டு பாடும் ஒரு வாய்ப்பு பெற்ற எனக்கு சமமாக யார் இருக்க முடியும் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார். நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும் இன்பனை ஞானத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை தன் தாமரை சுமக்கும் பாதப் பெருமானை சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு இனி யாவர் நிகர் அகல் வானத்தே. எம்பெருமான் நமக்கும் இனிமையானவன். பூவின் மேலே இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் லக்ஷ்மி பிராட்டியாருக்கும் இனிமையானவன். இன்று ஆசிரியத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் என்றென்றுமே எம்பெருமானோடு அகலாமல் இருக்கக்கூடிய பிராட்டிக்கும் ஒரே மாதிரியாக இனியனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். போக்கியமாக தன்னை காட்டிக் கொடுத்தவன் எம்பெருமான். அதே போல இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கும் வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் அவன் பெருமான். பெருமான் என்றால் பெறுவதற்கு அரியன், பெரியவன் அர்த்தம். யாரும் அவனை நெருங்க முடியாதபடி மிக பெருமை கொண்டவன். அல்லது நமக்கும் நித்திய சூரிகளுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவன். தன் தாமரை சுமக்கும் பாதப்பெருமான், அதாவது அவனுடைய திருவடியை தாமரை பூவானது ஏந்தி கொண்டிருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடி கீழே அந்த திருவடி தாமரைக்கு கீழே பாதபீடமாக தாமரையே இருக்கிறதாம். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் சொல் மாலைகள் சொல்லுமாறு நான் அமைக்க பெற்றேன். எம்பெருமான் சொல்லுகின்ற ரீதியிலே அவன் உகப்புக்காக நான் சொல் மாலைகள் அமைக்க வல்லேனாக இருக்கிறேன். இந்த லோகத்திலே மட்டுமல்ல மிக விஸ்தீர்ணமான பரவபதத்திலே கூட எனக்கு சமமானவர் யார் இருக்கிறார், ஒருவரும் இல்லையே என்பதாக அர்த்தம். யாவர் நிகர் அகல் வானத்தே அப்படிங்கிற அகல் நான் அகன்றதான வானத்தே வானத்திலே எனக்கு சமம் யார், நித்திய சூரியனை கூட இழுத்திருக்க அவர்கள்லாம் எப்போதுமே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். நான் இப்போது எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்றேன். அப்படின்னா இந்த ரெண்டு பேர்ல யார் உயர்ந்தவராக இருக்க முடியும்? சதா பசந்தி சூரையா அப்படின்னு எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணவர் உயர்ந்தவரா இல்ல இப்பொழுது ஸ்தோத்திரம் பண்றேன்னு நீர் உயர்ந்தவரா? அவர்களுக்கான சொல்லணும். ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார் எப்படி அப்படின்னா, அவர்கள்லாம் எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய திறம் உடையவர்கள். நித்திய சூரியன் நித்தியமாவே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கான். அனாதிகாலமாவே அனாதிகாலமா சர்வஜ்ஞாடா இருக்கா, அனாதிகாலமாக கர்மபந்தம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கா, அனாதிகாலமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இதுல என்ன? ஆனால் அனாதிகாலமா கர்மபந்தத்தோடு கூட இருந்து அனாதிகாலமா சம்சாரத்துல இருந்துட்டு நான் ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னா அப்ப இதுதானே பெருமை. அதை காட்டில இதுதான் வசதி அப்படின்னு. அதனால எனக்கு சமமாக அவர்களையும் சொல்ல முடியாது என்பதாக அர்த்தம். தெளிவிசும் வாகையாலே திருநாடு தானே சொல்லிவிக்கும் ஆதலால் இருத்தலும் ஆஜானமாகையாலே விரோதியான இந்நிலத்திலே இருந்தே கவி சொன்ன எனக்கு திருநாட்டில் உள்ளாரும் சதுர்கர் அன்று என்கிறார் அப்படின்னு சாட்சாத் சுவாமி வியாக்கியானம். அது தெளி விசும்பு, அஜ்ஞானம் இல்லாத இடம், சாத்விகமான இடம். இது அஜ்ஞானம் மண்டி கிடக்கிற இடம். இங்க இருந்து எம்பெருமான சொல்றேன், அதான் இதான் இதுதான் ஒரு சக்தி அப்படின்னு அழகாக சொல்றேன். இந்த பாட்டில எம்பெருமான பத்தி சொல்லும் போது நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பனை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகா வியாக்கியானங்கள்லயே வியாக்கியானம் பண்ணியிருக்கான். எல்லா வியாக்கியானங்களிலும் எம்பெருமான் பெரிய விராட்டியாரான ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு பரமபோக்யனாக இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். ஆனா நமக்கும் பரமபோக்யனா இருக்கான். நாமும் எம்பெருமானை வந்து சந்தோஷமாக அனுபவிச்சிருக்கோம். ஒரு நல்ல மனைவியானவள், புதிதாக விவாகமான மனைவியானவள் கணவன் நினைவிலேயே எப்படி பரமபோக்யமாக நினைச்சிருப்பாளோ அந்த மாதிரி பெரிய விராட்டியா இருக்காருன்னா பரவாயில்ல, அந்த மாதிரி இவன் இருக்கான் ஒரு பக்தனா இருக்கிறவன், எம்பெருமாண்டின் வழி கோயிலுக்கு போக போறோம்னா ஒரு சந்தோஷம், பாராயணம் பண்ண போறோம்னா ஒரு சந்தோஷம், கைங்கரியம் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம், பெருமாள் சேவிக்க போறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம், திருவாராதனம் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம், அப்படி எல்லாத்தையும் அதே பரம போக்கியமாக இவன் நினைச்சிட்டு இருக்கான். அதனால நமக்கும் போக்கியனா இருக்கான், பெரிய விராட்டிக்கும் போக்கியனா இருக்கான். என்ன வேடிக்கைனா ரெண்டையும் சேர்த்து சொன்னார் பாருங்க, பெரிய பிராட்டியா இருக்கு எத்தனை போக்கியமா இருக்கானோ அத்தனை போக்கியமா நமக்கும் இருக்கான் அப்படின்னா பெருமாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணம். பெரிய பிராட்டிக்கு சமமாக நம்ம வச்சுட்ட நமக்கும் பூவின் மிகை நங்கிக்கணும் ரெண்டு சேர்த்து ஒன்னா சொன்னபடினால அப்படி இருக்கிறது நியாயம் இல்ல. அவருக்கு போக்கியமா இருக்கலாம், நமக்கு அவ்வளவு போக்கியமா இருக்கக்கூடாது, ஆனா அப்படி இருக்காராம் பெருமாள், அவருடைய உத்தமமான ஒரு குணம். ஆனா பிள்ளான்லாம் பிள்ளான் மாத்திரம் இல்ல, எல்லா சேனலையும் அழகா இன்னொரு விஷயம் சொல்றா, பெரிய பிராட்டியாரை காட்டும் நமக்கு இன்னும் போக்கியமாக இருக்கான் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, முதல்ல நமக்கும் சொல்லிட்டு அப்புறம் தானே பூவின் மிகையை நங்கைக்கும் அப்படின்னு சொல்றாரு. பெரிய பிராட்டிக்கும் எனக்கும் சொல்லல, எனக்கு இன்பன் அப்புறம் பெரிய பிராட்டியாருக்கும் இன்பன் அப்படின்னு சொல்லிருக்க, அவரையும் கூட சேர்த்து இருக்க, பிரதானமா இவர் வச்சிருக்க. இப்ப பிள்ளான் சாதிக்கிறார், இன்று தன் திருவடிகளை ஆசிரியித்த நாமும் பெரிய பிராட்டியாரும் ஆனால் பெரிய பிராட்டியார் பக்கலில் காட்டிலும் நம் பக்கள் யாமும் தனாய் அப்படிங்கிற. இன்னைக்குதான் எம்பெருமான் திருவடியை நம்ம ஆசிரியிக்கிறோம், இதோ கொஞ்ச நாளா இல்ல கொஞ்சம் வருஷமா வச்சுக்கோங்க. பெரிய பிராட்டியார் அனாதி காலமாக எம்பெருமானை அனுபவிச்சுட்டு இருக்க, இவா ரெண்டு பேர் கிட்ட யார்கிட்ட பெருமாளுக்கு வந்து மோகம் அதிகம், யார்கிட்ட பிரீத்தி அதிகம் அப்படின்னா நம்ம கிட்ட பிரீத்தி அதிகமா. வேற ரெண்டு பேருமானால் பெரிய பிராட்டியார் பக்கலில் காட்டிலும் நம் பக்கல் யாமுத்தனாய். எப்படின்னு கேட்டா, குழந்தைகளானபடினால குழந்தைகிட்ட தானே பிரீத்தி நிறைய இருக்கும். அம்மா அப்பாவுக்கு நல்ல தம்பதிகளுக்கு பரஸ்பரம் பிரீத்தி இருந்தா கூட குழந்தைன்னு வந்தாச்சு நிறுத்துக்கோங்க, அப்ப இவா ரெண்டாம் பட்சம் தான், இவாளுக்குள்ள இருக்கிற பிரீத்திங்கிறது ரெண்டாம் பட்சமாயிடும், குழந்தைகிட்ட தானே பிரீத்தி நிறைய இருக்கும். அந்த மாதிரி நம்ம கிட்ட அத்தனை பிரீத்தியோட எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இங்க நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பனை, அவர்கிட்ட எத்தனை பிரீத்தியோ அத்தனை பிரீத்தி நம்ம கிட்ட வச்சிருக்க, அதுதான் ஆச்சரியம். ஏன்னா பெரிய பிராட்டியாங்கிறவர் எம்பெருமானுக்கு சமமா இருக்கிறவர், பகவான் நாராயண அபிமத அனுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய கீழா ஜனவதிக அதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படிங்கிற. எம்பெருமானுக்கு ஏற்ற மாதிரியான சுரூபம் ரூபம் குணம் விபவம் ஐஸ்வர்யம் எதை எடுத்தாலும் பெருமாளுக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி இருக்கு, அப்படிப்பட்டவர்கிட்ட பிரீத்தி வச்சிருக்கார். இதுல எந்த விதத்திலுமே நம்ம சவங்கிடையாது மாத்திரம்ல ரொம்ப ரொம்ப நீச்சர்கள், ஆனா நம்ம கிட்டையும் அந்த அளவு பிரீத்தி வச்சிருக்கார் அப்படின்னா அது பெரிய ஆச்சரியம். என்ன கேட்டா நம்மளோடையும் கலந்து பழகிறார், நமக்கும் போக்கியமா இருக்க, போக்கியமா தன்னை கொடுக்கிறாரோ இல்லையோ அதுதான் லௌகிகமாக ஒரு உதாரணம் சொல்றாரு. எல்லாரும் சாதாரணமா இருந்ததாக கூட புரியறதுக்காக எடுத்துக்கலாம். தீபாவளிக்கு புடவை வாங்கினாங்க சார், நல்ல உயர்ந்த பட்டு புடவை தன்னுடைய மனைவிக்கு 30,000 ரூபாய் கொடுத்து நல்ல உயர்ந்த பட்டு புடவை வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 100 புடவையை உள்ள வச்சாங்க. இது யாருக்கும் கேட்டாலும் அதே மாதிரி அதே 30,000 ரூபாய் கொடுத்துருக்கிற அதே மாதிரி ஒரு பட்டுப்புடவை, இது யாருக்கு அப்படின்னா உனக்கு எடுத்த மாதிரி அப்படியே ஒண்ணு வேலைக்காரிக்கும் இருக்கட்டும் அப்படின்னு எடுத்தேன் அப்படின்னா அவருக்கு போக முடியும். நானும் அவளும் ஒன்னா, எனக்கு கொடுக்கற மதிப்பை எனக்கு கொடுக்கக்கூடிய அன்பை நீங்க அவளுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற இல்லையா. அந்த மாதிரி பெரிய பிராட்டியார் எம்பெருமானுக்கே ஏற்றவர், அது அந்நியாயம், அது எத்தனை பெரிய அந்நியாயம் நமக்கே புரியுறது இல்லை. மனைவிக்கான புடவையை அவருக்காக கொடுத்த போது பெரிய அந்நியாயம் சொல்றோம், ஆனா பெருமாள் இருந்தா பெரிய பிராட்டியார் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வியாமோகத்தை நம்ம கிட்ட காமிக்க அப்படின்னா பகவானுடைய ஒரு உத்தமமான ஒரு குணம் இது அப்படின்னு. அது குழந்தைகளானபடினால இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. பொய் கிஞ்சித் சமாபன்னே கிங் காரியம் சீதையாமமா அப்படின்னு சுக்ரீவன் ஸ்ரீமத் ராமாயணத்துல லங்கையில சுவேத பர்வதத்துல அந்த வானர சேனா வந்து இறங்கின உடனேயே ராவணனை பாக்குறான் சுக்ரீவன், ராவணன் உப்பரிக நேர மாளிகையில் இருக்கான், பார்த்த உடனே சுக்ரீவன் நேர ஓடி போய் ராவணனோட யுத்தம் பண்ணி ஒருத்தனாக கொடுக்க முடியல ராவண பார்த்து இவெல்லாம் வானரங்கள்லாம் கதி கலங்கி நிக்கிறான். ராவணன் மாயா யுத்தத்தை வர உடனே சுக்கிரீவன் அங்கிருந்து வந்துட்டேன் திரும்பி வரைச்சே பெருமாள் சுக்கிரீவன் கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டா பொய் கிஞ்சித் சமாபண்ணையே இப்படிவான ஆபத்தான காரியங்கள்லாம் செய்கிறேன், உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுனா கிங் காரியம் சீதை யாமம் எனக்கு சீதை இருக்கு அப்படிங்கிற உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா சீதை எனக்கு இருக்கு. அப்ப சீதையை காட்டிலும் இந்த சுக்ரீவன் கிட்ட அப்படியே ஆச்சரியமான ஒரு பிரீத்தி வச்சிருக்க அப்படிங்கறது அங்க அழகா தெரியும். நல்ல காலமா திரும்பி வந்துட்டு அப்படின்னு சொன்னாராம். அதே போல நாகபாசத்தால இவ பீடிக்கப்பட்டு இருந்த போது லக்ஷ்மணனை பார்த்து பெருமாள் ரொம்ப கஷ்டப்பட்டார். பெருமாள் சீக்கிரம் மூச்சு தெரிஞ்சுட்டார், ஆனா லக்ஷ்மணன் மூச்சு தெரியல. சக்கியா சீதா சமானாரி மத்தியலோகே விசின்வதா ந லக்ஷ்மண சமோபிராதா சசிவஹா சாம்பராயகா. ஒரு சீதை இல்லட்டா என்ன பல சீதையை கிடைச்சுவா, ஆனா ஒரு லக்ஷ்மணன் கிடைப்பாரா எனக்கு அப்படின்னு பெருமாள் அங்கே விலாபத்திலே சொன்ன வார்த்தை. தேசே தேசே தலத்ராணி தேசே தேசிய பாந்தவாக எங்க போனாலும் பாரியை கழிப்பான். ஆனா தந்து தேசம் நபசியாமி எத்திர பிராத்தா சகோதரா, இன்னொரு ஒரு பிராத்தா ஒருத்தன் கிடைப்பானா எனக்கு அப்படிங்கிற சீதா பிராட்டியே சுந்தரகாண்டத்துல சொல்ற பெருமாளுக்கு லக்ஷ்மண பார்த்தாச்சுன்னா நான் கூட ரெண்டாம் பட்சம் தான் அப்படிங்கிற அந்த அளவு லக்ஷ்மணன் கிட்ட பெருமாளுக்கு வியாமோகம் இளைய பெருமாள் கிட்ட பல இடத்துல நமக்கு தெரியும் இந்த விஷயம். அந்த மாதிரியாக நமக்கும் பூவின் இசை கங்கைக்கும் பூவின் இசைனா புஷ்பத்திலே வசிக்கக்கூடியவர் தாமரை பூவிலே வசிக்கக்கூடியவர் பிராட்டி என்றார். நமக்கும் பூவின் இசை நங்கைக்கும் இன்பனை ஞாலத்தாறு தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை. ஞாலத்தாறு தமக்கும்னா இந்த பூமியில இருக்கிறவர்கள், வானத்தவர்கள் சொர்க்கலோகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் பெருமானாகன் பெரியவன் அர்த்தம். அதாவது துராசதத்தை காட்டுகிறது அனாசிரிதரான தேவர்களுக்கும் மனுஷாதிகளுக்கும் ஒரு வாசியின்றிய ஒப்ப அரியனாய். இந்திரவானை ஆசிரியக்காக மனுஷனா இருந்தானே தேவனா இருந்தாங்க எல்லாருக்கும் அவரை தெரிஞ்சுக்க முடியாதபடி இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்திரவானை தெரிஞ்சுக்கல அப்படிங்கறதுல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் கடைசியில தேவர்களா இருந்தான் அப்படின்னு அதனால என்ன பெருமாள் தெரிஞ்சுக்கலையே, தெரிஞ்சுக்க முடியாத அளவு அப்படிப்பட்ட பெருமையுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதான் பெரியவன், அதான் பெருமான், அப்படிப்பட்ட பெருமையுடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் உண்டு இதுக்கு, இது பிள்ளான் சாதிச்ச அர்த்தம். சுவாமி தேசியன் சாதிக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா மனுஷர்க்கும் நித்தியசூரிகளுக்கும் ஒரு வாசி இன்றிக்கே சுவாமி அப்படிங்கிற நமக்கும்னா நமக்கும் வானத்தவருக்கான நித்தியசூரியனுக்கும் ரெண்டு பேருக்கும் சுவாமியாக பெருமானாக இருக்கக்கூடிய நித்திய சூரியன் எப்படி எங்க பெருமான் சொல்றாரோ இந்த மாதிரி நானும் நம்பெருமான் அப்படின்னு பெருமான சொல்லிட்டு இருக்கோம். பெருமான் அனுகிரகம் நமக்கும் கிடைக்கிறது, பெருமாள் கிட்ட நாமும் சரணாதி பண்றோம், பெருமாள் திருவடியான மோட்சம் நமக்கும் கிடைக்கும். நித்திய சூரியனுக்கு சமமாக நமக்கும் கூட பெருமான் வந்து நாயகனாக இருக்கான் அப்படிங்கிறது. அவர்களுக்கு மட்டும்தான் நாயகன், நம்மளை கிட்ட சேர்த்துக்கிறதே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. நாலத்தாறு தமக்கும் இந்த விஷயத்தை சுவாமி வந்து ரகசிய பிரசாரத்தில் சாதிச்சிருக்க, இது யோஜனாந்தரமாக இப்படியும் அர்த்தம் சொல்ல முடியும், ஒரு படிக்கு ஒரு அர்த்தம் தான் சொல்லணுங்கிறது கிடையாது, இப்படியும் அர்த்தம் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால நமக்கும் பூவின் மிகை அங்கேக்கும் இன்பனை அங்கேயே அந்த அர்த்தத்தை சொன்னார் அப்படின்னா இந்த எம்பெருமான் நித்திய சூரியனுக்கெல்லாம் நாயகன், நாம போய் அவனை போய் ஆச்சரிக்க முடியுமோ, நாம போய் அவனை போய் அடைய முடியுமோ, அதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு விட்டுவிடக்கூடாது. அவர்களுக்கு எப்படியோ அப்படிதான் நமக்கும் சம் அந்த விஷயத்த காமிக்கிறேன். இல்லைன்னா அம்மான் ஆயிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் அப்படிங்கிற அவன் எப்படிப்பட்டவன் பகவான், எங்க நம்ம ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல சீவியந்த லோகத்துல நித்தியசூரியன் நிர்வாகனா இருக்கான், நான் யாரு, நம்ம அவனை அடைய முடியாது. நம்ம வேணா அடுத்த இன்னும் பெரிய பெரிய ஜென்மம் எடுத்து தேவர்களாவோ ரிஷிகளாவோ அப்படி பிறந்து அதுக்கப்புறம் வேணா பெருமானை அடையலாமே தவிர கேட்டா அடைய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா அவர்களுக்கு எப்படி நாயகனோ அப்படிதான் நமக்கும் நாயகன் அப்படிங்கறத காமிக்கிறது. இப்படி ஒரு அர்த்தம். தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை ஆசன பத்மம் அப்படின்னு பெயர். எம்பெருமானுடைய திருவடிக்கேடு ஒரு பத்மம் இருக்கும், கோயில விக்கிரகத்துல கூட இருக்கும், கோயில விக்கிரகத்துல கூட ஆசன பத்மம் இருக்கும், அதுக்கு மேலதான் திருவடி இருக்கும். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வாரே பாடியிருக்க. எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடியிலேருந்து ஒரு பிரகாசம் கிளம்பி அதுதான் தாமரை பூவாச்சு அப்படின்னு சொல்லும்படியே அழகா இருக்குங்கிற ஒரு உபதேஷ பண்ற. அந்த மாதிரி தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை, தாமரை சுமக்கிறதான் எம்பெருமானுடைய திருவடி அப்படின்னா திருவடி எவ்வளவு மிருதுவா இருக்கா, தாமரை கட்டு தாமரை சுமந்து இருக்குன்னா அழகா சொல்ற. விடல தருணாரவிந்தா திக சௌகுமாரிய சரணயுகரனாயிருந்த எம்பெருமான் அப்படிங்கிற அந்த தாமரைப்பூவை காட்டிலும் மதுரமா தாமரைப்பூவை காட்டிலும் மிருதுவா இருக்கக்கூடிய திருவடியை உடையவர். அதனால தானே தாமரைப்பூ சுமக்க முடியுது, இல்லாட்டா எப்படி சுமக்க முடியுது? தாமரைப்பூல ஏதாவது தாமரைப்பூல வண்டு வந்து உட்காரும், ஆனா வண்டுக்கு வெயிட் கிடையாது, அது வாட்டு வந்து தேனை சாத்து போயிடும். அந்த மாதிரி இருக்கும் நினைத்தா தாமரைப்பூல ஒரு பட்சி வந்து உட்காந்துருவோம், வேற ஏதாவது பட்சியெல்லாம் வந்து உட்கார முடியாது, ஆனா வண்டு மாதிரி இருந்தாதான் வந்து உட்காரணும். பெருமானுடைய திருமேனி அதாவது தாமரை போல பிராட்டி இருக்காரு, முதல்ல நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் பிராட்டி தாமரை போல இருந்தாங்க அவரும் மிருதுவாங்க. அந்த மாதிரி பெருமாளுடைய திருவடியும் மிருதுவா இருக்கான். அது மாத்தம் இல்ல, இன்னொரு அழகா ஒரு அர்த்தம் சொல்றா பின்ன என்னன்னு கேட்டா, தன் தாமரை சுமக்கும் பாதம் என்பது ஆசன பத்மம் திருவடிகளுக்கு தோற்று சுமக்கிறா போலே இருக்கிறது என்று உத்ரேக்ஷா கர்ப்பம் அப்படிங்கிற சாட்சா சொன்ன. அதாவது இந்த திருவடி தாமரைங்கிற ஒரு தாமரை, அது கீழே இருக்கக்கூடிய ஆசன பத்மங்கிறதும் ஒரு தாமரை, ரெண்டு தாமரைக்கும் போட்டி வந்திருக்கான். இதுல எது மிருதுவா இருக்குன்னு அதுல திருவடி தாமரை ஜெயிச்சிருக்கு. இப்போ தோற்றவர்கள் ஜெயித்தவர்களை சுமக்கணும் அப்படின்னு கணக்கு, அதனால இது அது சுமக்கிறதா, அதனால தோற்று போய் சுமக்கிறது அப்படிங்கிற அந்த அளவு. தன் தாமரை சுமக்கும் பாத பெருமானை இதை வச்சுதான் பிள்ளை சாதிக்கிற. விதல்லது அருணாரவிந்த அதிக சிவகுமாரிய, அதை காட்டிலும் அதிகமான ஒரு மார்க்கம் இருக்கு எம்பெருமானைகள். அந்த எம்பெருமானை சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு, அவன் சொல்லும்படியான ரீதியில நான் சொல் மாலைகள் சொன்னேன். எம்பெருமானை கவி பாடுறேங்கிறது மாத்திரம் இல்லாம எம்பெருமான் சொன்ன மாதிரி கவி பாடுறேன் அப்படிங்கிற சொல் மாலைகள், அதாவது எம்பெருமான் என்னை ஒன்று சொல்லிக்கான் என்று அருளி செய்தருளினால் சொல்லலாம்படி சொல் மாலைகள் ஏத்த வல்லே எம்பெருமான் என்ன பாத்து நீ ஒன்று சொல்லுப்பா, ஒரு ரெண்டு பாட்டு சொல்லு அப்படின்னு ரெண்டு பாட்டு பாடுவோம் அப்படிங்கிற ஐயோ, அது மாதிரி நீ உன் வாயால என்ன ரெண்டு பாசனம் சொல்லு அப்படின்னு எம்பெருமான் சொன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்ல வல்லவா அவனுடைய அனுகிரகத்தினாலே. அவ்வாறு பார்த்துதான் எம்பெருமான் அப்படி சொல்லுவார். அதனால சொல்லுமாறு சொல்லும்படி நமக்கு ஒரு கவி சொல்லும் என்று எம்பெருமான் சொன்னால் அவன் முகப்பாக சொல்லுமாம்படி அப்படிங்கிற நமக்கு ஒரு கவி சொல்லும் என்னை பத்தி ஒன்று பாடும் அப்படின்னு எம்பெருமான் ஆசைப்பட்டு சொல்வானா அவர் பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு வைபவம் உடையவர், அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உடையவர். சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லேற்கு அப்படி அமைக்க ஒரு பாக்கியம் பெற்ற எனக்கு, இனி யாவர் நிகர் அகல்வானத்தே இதாமி பாடுறேன் இல்லையா, இனிமேல் எனக்கு சமம், இத்தனை நாள் வேணா என்ன பண்ணலாம், இனிமேல் நித்திய சூரிகள் கூட எனக்கு சமமாக ஆக மாட்டார்கள். நான் பட்டது யார் பெற்றதுங்கிற அழகா, நான் பட்ட இந்த ஒரு பெருமை இருக்கேன், இது யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைத்த இந்த அனுபவம் இருக்கேன், என் உயிர் பட்டது ஆர் உயிர் பட்டதுங்கிற என் உயிர் பட்ட ஒரு வைபவம் இருக்கேன், அது யாருக்கு கிடைக்கும்? அங்கே இப்படிதான் வியாக்கியம் பண்ற, யாருக்கு கிடைக்கும்? நித்திய சூரியர்கள் கூட கிடையாது, நான் எம்பெருமானை அனுபவிக்கிற இந்த அனுபவம் இருக்கேன், ஆனா நித்திய சூரியனுக்கும் இருக்காது, ஆனா அவள் தான் எப்பவுமே அனுபவிச்சுட்டு இருக்காளே அப்படின்னா ராமானுஜத்தை கேட்டாதான் பகவத் ராமானுஜர் அழகா ஒரு அர்த்தம் இல்ல, இது இப்படி எனக்கு இப்பதான் அனுபவம் வந்திருக்கு, நித்திய சூரியனுக்கு எப்பவுமே அனுபவம் இருக்கேன், அப்ப என் உயிர் பட்டது ஆரோக்கியப்பட்டதுன்னு எனக்கு கிடைச்ச அனுபவம் அவருக்கு கூட கிடையாதுன்னு ஆழ்வார் எப்படி சொல்றாரு அப்படின்னா, அப்போ பகவத் ராமானுஜர் அள்ளி செய்தாராம் அது அப்படி இல்லையானும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆசிரிச்சுக்காங்க, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, அப்ப வந்து அத கொண்டாடுனா சட்டத்தை பூர்த்தி ஆகலன்னு வச்சுக்கோங்க. கொண்டாடினா மாலை மாத்திக்கோங்க அப்படின்னா, என்ன மாலை மாத்தினா கை கோத்துக்கோங்க அப்படின்னா கை கோத்துண்டா, அப்ப மாலை மாத்துறது கை கோத்துக்கிறது இதெல்லாம் ஒரு போக விஷயமாக நடக்கிறது. கல்யாணத்தன்னைக்கு முதல் முதல்ல மாலை மாத்துறா, முதல் முதல்ல பாணி கிரகணம் பண்றா, முதல் முதல்ல மாலை மாத்தும் போது அந்த மாலை மாலையை மாற்றக்கூடிய காக்கிலே இவனுடைய கையை அவருடைய தோளில் போடுறான், பாணி கிரகணம் பண்ணிச்சு அவர் கையை ஸ்பர்சம் பண்றான். அப்போ இவர்களுக்கு என்ன போகம் இருக்கும்? அதுக்கு ஒரு 25 நிமிஷம் மாலை மாத்தவோ என்ன பத்தி வித்தியாசம் இருக்கா இல்லையா? எது பரமபோக்கியமா இருக்கும் அப்படின்னா, கல்யாண காலத்துல விவாக காலத்திலே முதல் பிரதம ஸ்பர்சம் இருக்கும் இல்லையா? பட்டும் படாமலும் இருக்கக்கூடிய பிரதம ஸ்பர்சம் போக்கியமா இல்ல? நன்றா பட்டு பட்டு பழகி இருக்கக்கூடியது அந்த ஸ்பர்சத்துல என்ன இருக்கும்? ஒண்ணு இருக்காது. ஆனால் நித்தியசீலைத்தவர்களும் அனுபவிச்சிருக்கா இல்லையா? அதனால அவ அனுபவம் சாதாரணம். என்ன ஏற்பட்டது நாய்ப்பாலும் வீட்டுல எனக்கு ஏற்படுத்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றேன். ஏன்னா எதிர்மான அனாதிகாரமா நான் எதிர்மானை இழந்து இப்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு. அதனால சொல் மாலைகள் சொல்லும் அது மாதிரி இருக்கிற சொல் மாலைகள் சொல்லுமாறு அமைக்க வல்லே இனி யாவர் நிகர் அகல் வானத்தே வானத்தும் வானத்துள்ளும் வரும் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ் தானத்தும் என் திசையும் தவிராது நின்றான் தன்னை ஊனர்ச்சங்கத் தடக்கையவனை குடமாடியை வானக்கோனை கவி சொல்ல வல்லேற்கு இனி மாறுந்தே. இந்த பாக்கத்தையும் அதான் சொல்ற, நான் எம்பெருமானை கவி சொல்ல வந்தேன், எனக்கு மாறு உண்டோ, எனக்கு எதிரானவர் யாராவது உண்டோ, எனக்கு சமமானவர் யாராவது உண்டோ அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் போன வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்னா எல்லாம் அழகா சொல்றார். எம்பெருமானை கவி சொல்ல வல்ல என்னோடு ஒக்குமோ சர்வேஸ்வரனான எம்பெருமான் என்கிறார். போன வார்த்தையில எனக்கு சமம் நித்து சீர்கள் கிடையாது, இப்ப எனக்கு சமம் திருவாளைய கிடையாதுன்னு பாட்டு. பெருமாளை அனுபவித்து கவி சொல்லக்கூடிய எனக்கு சமமாக எம்பெருமான் தானே ஆக மாட்டான். எம்பெருமானே தன்னைத்தானே அனுபவிச்சுருக்கான். அனுபவம் ஆத்மானுபவங்கிறது சோஸ்மிதே சர்வான் காமான் சக பிரம்மணாவி பச்சிதேதி அப்படின்னு சொல்றது. பரபிரம்மத்தை அனுபவிக்கிறா யாருன்னா, பரபிரம்மத்தை பரபிரம்மே அனுபவிக்கிறது, நாமளும் அனுபவிக்கிறோம். ஏன்னா ஆனந்த சுரூபமான அப்படின்னால அது அதுவே அனுபவிக்கும், அப்புறம் நாமளும் அனுபவிப்போம், ரெண்டு பேரும் அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படி எம்பெருமானே எம்பெருமானே அனுபவிக்கிறான், நானும் அனுபவிக்கிறேன், ஆனால் என் அனுபவத்துக்கு சமமாக அவன் அனுபவம் ஆகும். முன்னாடி சொன்ன காரணம் தான், ஏன்னா முதல்ல நான் முதல்ல புது நாயக்கி, அவன் மனாதி நாயக்கி இல்லையா? அதனால இன்னாருக்கு என்று விசேஷையாமலே ஈஸ்வரனும் சதுர்சன் என்று இந்த பாட்டுல எப்படி கிடைக்குன்னா, எனக்கு சமம் யாரு உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரோ இல்லையோ போன பாட்டுலயாவது அகல் வானத்தே அப்படிலாம் சொன்னார். எனக்கு சமம் யாரு கிடையாது? ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு ஈஸ்வரன் கூட கிடையாது அப்படின்னு. மனுஷர்கள் எனக்கு சமம் யாரு, தேவர்கள் எனக்கு சமம் யாரு அப்படின்னு சொல்ல, பொதுவாதான கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த அர்த்தத்தை எடுத்துருக்கு இந்த பாட்டினுடைய அர்த்தம். வானத்தும் வானத்துள்ளும் வரும் அப்படிங்கிற பாட்டினுடைய அர்த்தம் இப்போ சொர்க்கலோகத்திலும் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மேல் லோகங்களிலும் இந்த மண்ணிலும் மண்ணின் கீழே இருக்கக்கூடிய பாதாளம் முதலான லோகங்களிலும் 8 திசைகளிலும் எல்லா இடத்திலும் ஒன்றையும் விடாமல் எம்பெருமான் யாகத்தி இருக்கிறான். அவன் கூணாக வளைந்து இருக்கக்கூடிய திரு சங்கத்தை தன்னுடைய அகன்ற கையிலே ஏந்தி கொண்டு இருக்கிறான். தேவர்களுக்கெல்லாம் நாயகன் ஸ்ரீவைகுண்டநாதன், அவனை கவிகளாலே ஸ்தோத்திரம் பண்ண வந்தேன் நான். எனக்கு எம்பெருமான் தானே சதுசமாக ஆவானோ என்பதாக அர்த்தம். சொர்க்கா துபரிதன லோகங்களுக்கும் பிருத்திவியா யதஸ்தன லோகங்களுக்கும் தலம் தருவர்த்தி அகில சராசரங்களுக்கும் ஆத்மபூதனாய் சங்கசக்கர கதாகரனாய் ஆசிரித பரித்ராணார்த்தமாக மனுஷியாதி ரூபேன அவதீர்ணனாய் அதிமனோகர திவ்யதேஷ்டிதனாய் ஸ்ரீவைகுண்டநாதனாயிருந்த எம்பெருமானை கவி சொல்ல வல்ல என்னோடு ஒக்குமோ சர்வேஸ்வரனான எம்பெருமான் தான் என்கிறார் அப்படின்னு பிள்ளான் சீசுத்தி ஒன்னு பார்க்கணும். இப்போ வானத்தும் வானத்திலே அதாவது சொர்க்காதி ஸ்லோகத்திலே வானத்துள் உம்பரும் சொர்க்கத்திலும், வானத்துள்னா ஆகாசத்துல இருக்கக்கூடிய, உம்பரும் மேலே இருக்கக்கூடிய இன்னும் பல லோகங்கள் எல்லாவற்றிலும், மண்ணுள்ளும் பூமியிலும், மண்ணின் கீழ் ஸ்தானத்தும் பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய ஸ்தானத்திலும், ஏண்டி செய்யும் எல்லா பக்கங்களிலும் அப்படின்னு ஒரு அர்த்தம், எல்லா வஸ்துக்களிலும் அப்படின்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். என் திசைனா திக்குன்னு அர்த்தம், லக்கணையா சொன்னோம்னா எல்லா வஸ்துக்களிலும் அப்படின்னு, எல்லா பக்கத்திலும் இருக்கிற எல்லா வஸ்துலையும், அதான் சராச்சரங்களுக்கும் அப்படின்னு சொல்ற. தவிராது நின்றான் தன்னை எல்லாத்திலும் ஒன்றிலையும் பாக்கி இல்லாமல் எந்த மாட்டான், எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கான். கூணர் சங்க தடக்கை அவனை, கூணர் அப்படின்னா வளைஞ்சிருக்கு, தங்கம் வளைஞ்சிருக்கான், என்ன கைங்கரித்துக்கா, அஞ்சலின் பிரக்வமாசீனம் என்று இளைய பெருமாளை போலே பகவத் அனுபவத்தாலே வந்த ஹர்ஷத்தாலே பிரக்ரிபூதமான சங்கத்தை உடையவனான அப்படிங்கிற கைங்கரியம் பண்றவாள்தான், வளைஞ்சு நின்றுதான் கைங்கரியம் பண்ணுவான், விரைப்பான் இருந்து கைங்கரியம் பண்ணுவான், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கேன், கொஞ்சம் குனிஞ்சு சாமரம் போடுறா, கொஞ்சம் பிரக்தி கொஞ்சம் வணங்கி சாமரம் போடுவேன், ஸ்தோத்திரம் பண்றா வணங்கி கை கூப்பி நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவார், அப்படிதானே. அது மாதிரி திரு சங்கம் கருவியல் அவரும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக வளைஞ்சிருக்கா. அதனால கூணர் சங்கம் அப்படின்னு சங்கம்ங்கிறது உபலட்சணம், சங்க சக்கர கதாதரனாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். ராமனுடைய இது கூட வளைஞ்சிருக்கும், இவர காட்டுல வசந்தமாருக்கு மேல போய் வளைஞ்சிருக்கு, அது எல்லாமே வளைஞ்சி இருக்கிறது காமிக்கும். குடமாடியை அப்படின்னா குடக்கூத்து ஆடினவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக ஆசிரித பரித்ரான அர்த்தமாக மனுஷாதி ரூபே ந அவதீர்ணனாய் அப்படின்னு சொல்லிட்ட, அதி மனோகர திவ்யத்தே சீதனாய் அப்படின்னு சொல்லிட்ட, இந்த வசுதேவ கிரகத்திலே நமக்காக அவதாரம் பண்ணி ரொம்ப ஆச்சரியமான குடக்கூத்து முதலான கூத்துக்களை எல்லாம் ஆடினோம், குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்ல என் கோவே அப்படிங்கிற விரியாழ்வார், ஒரு குடம் அதுக்கு மேல ஒரு குடம், அதுக்கு மேல ஒரு குடம், அதுக்கு மேல ஒரு குடம், நாலஞ்சு குடத்தை தலைமையில ஏற்றி வச்சுட்டு அப்படியே கூத்தாடி நடந்து போனோம் ஆடிந்தே. அது அந்த காலத்துல ஒரு பெரிய விளையாட்டு, அதுல கிருஷ்ணனை யாருமே ஜெயிக்க முடியாது, அத்தனை அழகா நடமாடுவானான், அதை பார்த்து பெண்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போவார்கள். அவர் திருவங்கியாழ்வார் சொல்றார் சிறிய பெண்கள்ல, வாராயோ என்றார்க்கு சென்றேன் என்கள் வினையால் கூட்டாளாம், ஆத்துல கூத்தாடி வைக்கும் போறா பாரு வா வா வா அப்படின்னா நேர போய் பார்த்தா கண்ணன் கூத்தாடு, ஆர் எனக்கு சமம் யார், நான் கூத்தாடுறேனே எனக்கு சமம் யார், ஆர் எனக்கு எதிரி என்று எனக்கு சமம் யாருன்னு சொல்லிட்டே கூத்தாடிங்கிறான். வாராயோனா போய் பார்த்தேன் கடைசியில காரார் மணி நிலையம் கைவலையும் காணே என்னான் ஆறானும் சொல்லிட்டும் கொள்ளேங்கிற, ஆனா பார்த்த மாத்திரத்திலே மனசு பறி கொடுத்துட்டேன். அந்த மாதிரியாக கூத்தாடி பலர்களுடைய மனசை பறித்தவர், அதனால ஆச்சரியமான திவ்ய சேஷ்டத்தை உடையவன். குணர்ச்சங்க தடக்கை அவனை குடமாடியை வானக்கோனை, வானத்துக்கெல்லாம் கோன் நான் சீவை கொண்ட நாதன் அர்த்தம், அப்படிப்பட்ட எம்பெருமானை கவி சொல்ல வல்லே இருக்கு. அப்ப எம்பெருமானை கவிதை பாடவல்ல எனக்கு, இனி மாறு உண்டே எனக்கு மாறானவர் எனக்கு எதிரானவர் யார் உண்டு, உண்டேனா உண்டோனர் யாராவது உண்டோ அப்படின்னு, உண்டும் விழுந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் கொண்ட கோலத்தொடு வீற்றிருந்தும் மனம் கூடியும் கண்டவாற்றால் தனதே உலகு என நின்றான் தன்னை வன் தமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு இந்த மாறியே. எம்பெருமானவன் இந்த பூமியை தன்னுடையது என்பதாக பலவிதமாக காண்பிக்கிறான். இளைய காலத்திலே இந்த பூமியை உண்டு திருவயிற்றிலே வைத்துக் கொண்டிருந்தான், அதை விழுங்கி பிறகு செட்டி காலத்திலே தன்னுடைய திருவயிற்றிலிருந்து அதை உமிழ்ந்தார், பிறகு திருவிக்ரம அவதாரத்திலே இந்த பூமியை அளந்தார், பிறகு வராக அவதாரத்திலே இந்த பூமியை தன்னுடைய கோட்டி இடையிலே வைத்துக் கொண்டிருந்தார், பிறகு ராமாவதாரம் முதலான ஸ்தலங்களிலே பூமியிலே அவதாரம் பண்ணி கிடந்து கிடந்த திருக்கோலத்திலே இருந்தான், அதே போல் ராமகிருஷ்ணாவதாரங்களே பூமியிலே அவதாரம் பண்ணி திருவேங்கடமலை முதலான இடங்களிலே நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கிறார், மிக அழகான ரூபத்தை எடுத்து வீட்டிலிருந்த கோலத்திலே சேவை சாதிக்கிறார், மிக அழகான ரூபத்தை எடுத்துக்கொண்டு இந்த பூமியையே விவாகம் பண்ணிக்கொண்டு பூமாதேவியை விவாகம் பண்ணிக்கொண்டு வராக அவதாரத்திலே இருக்கிறான். இப்படி நாம் பார்த்த பல விதத்திலே நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். பலவே உலகு, இந்த உலகம் எனக்கே சொந்தம் அப்படிங்கிறான். கேட்டா இத்தனை பாடு படுத்துவானா ஒருத்தன்? உண்டும் உயிர்ந்தும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் இது மொத்தத்தையும் எம்பெருமான் இந்த பூமி என்னுடையது என்று காமிப்பதற்காக பண்ணான். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் வன் தமிழ் நூற்கம் வைத்தேன். தமிழ் மாலையினாலே அவனை பற்றி கானங்கள் எல்லாம் அது மதுரமாக நான் திருவாய்மொழி பாடப்பெற்றேன். அடியார்க்கு இன்பமாறியே, அது மட்டுமல்ல இது பக்தர்களுக்கெல்லாம் இன்ப மழையை நான் பொழிகிறேன். இந்த திருவாய்மொழிங்கிறது அவர்களுக்கு பரவ போதுமா இருக்கு. அம்மாவார் அவதரிச்சு எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷம் ஆச்சு, இன்னைக்கும் திருவாய்மொழி இத்தனை பேருக்கு பரவ போதுமா இருக்குன்னா ஆழ்வார் அன்னைக்கே சொல்லிட்டார் பாருங்க. அடியார்க்கு இன்ப மாறின்னு சொல்லிட்டேன். இன்ப மழையாம் திருவாய்மொழிங்கிறது ஒரு மழை. இத எனக்கு மட்டும் அல்லாமல் எம்பெருமானுக்கு மட்டும் அல்லாமல் என்னுடைய அடியவர்களுக்காக, பெருமானுடைய அடியவர்களுக்காக நான் பாடுகிறேன். அவர்கள் ஆனந்தத்தில் திளைத்திருப்பார்கள் அப்படின்னு பாருங்க. புல்லா நலகா சாதிக்கிற அதி மதுரமாய் அதி ரமணீய சந்தர்ப்பமாய் அதி மதுர ஸ்வரமாயிருந்த இத்திருவாய்மொழியை எம்பெருமானுக்கு நல்லவராயிருப்பார் கேட்டால் என் பாடுபடுவரோ அப்படிங்கிற எம்பெருமானுக்கு நல்லவராக இருப்பவர் கவியோ பக்தர்கள் அவர்கள் இந்த திருவாய்மொழியை கேட்டா என்ன பாடுபடுவர், என்ன பாடுபடுவர் அப்படின்னா திருவாய்மொழி ரசத்திலே ஈடுபட்டு இவர்கள் எம்பெருமானே வேண்டாம் சொன்னவாள். ஸ்ரீரங்கத்திலே திருவாய்மொழி வியாக்கியானத்திலே பெரும நம்பெருமான் எழுந்தருள அவரை ஒரு விக்னம் வேணும் பக்தர் சொன்ன திருவாய்மொழி அனுபவிச்சுட்டு இருக்கா காலசேபம் நடந்துருச்சு பெருமாள் எழுந்தருள. திருமணம் ஜெயிக்க போறதா அப்படின்னா இவரங்க இங்க வந்தார். நான் திருவாமையை அனுபவித்து இருக்கும் போது நடுவில் தடையாக இவரதுக்கு வந்த அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு பரம போக்கியமான திருவாயு. அதை நான் அவனை பாடப்பெற்ற மாத்திரம் அன்றிக்கே பாகவதரையும் ஆனந்திக்கப்பெற்றேன். அவருக்கு மாத்திரம் இல்ல, பக்தர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியே நான் கொடுத்திருக்கேன். நான் ஆனந்தித்த மாத்திரம் அன்றியே ஸ்ரீவைஷ்ணவருக்கும் நிறுத்தி செய்ய ஆனந்த ஆவகன அணேன். நம்மாழ்வார்க்கு ஒரு இது தான் அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லாமல் நமக்கும் அவர் அந்த அனுபவத்தை கொடுக்கிறார் அப்படிங்கறது அவருடைய எத்தனையோ மகரிஷிகள் தான் இருக்கு. அவ அனுபவிச்சுட்டு இருக்கான், நமக்கு கொடுக்கறாளா தன் அனுபவத்தை பூர்ணமாக அப்படியே நமக்கு கொடுக்கற நம்ம. இப்படிப்பட்ட ஒரு திருவாயுமொழி அது எந்திரமானுடைய அனுகிரகத்தினாலே வருது. அதை எந்திரமான எப்படி சொல்ற பாருங்க, நின்றும் கடந்தும் இடந்தும் கிடந்தும் நின்றும் பூமியிலத்தில் இருக்கான் கொண்ட கோலத்தோடு. இது ஒரே வரையில சொல்ல முடியும் தன் சம்ஸ்கிருத்தில. நிகில ஜகன் நிகரண உத்கிரண கிரமண உத்தரண சயனஸ்தான ஆசன சம்ஸ்வேஜாதி சுகிய திவ்ய தேஷ்டிதங்களாலும் வாசாதாரண திவ்ய சௌந்தரியத்தாலும் சுகிய திவ்ய ரூபத்தாலும் தனதே உலகு என நின்றான் தன்னை திருவாய்மொழி பாடுகைக்கு ஒரு மகாபாகியத்தை பண்ணினேன் அப்படிங்கிற இந்த எம்பெருமான பாடுறோம். யோகமே தன்னுடையும் காமிச்சுக்கிறான். ஒரு ஒரு ஒன்னுலயும் ஒவ்வொரு கேஸ் ஒன்றும் ஒன்றும் கடந்தும் இடந்தும் கிடந்தும். ஏன்னா ஒரு பூமியை சனப்படாத இதனால என்னன்னா தனக்கே அப்படிங்கிறானா என்னுடையது அப்படிங்கிறானா இந்த பூமி எல்லாமே மொத்தமே அவனுடையதா இருந்தாதான் அவன் என்ன வேணா பண்ணலாம். ஒரு கிரகத்தை ஒருத்தன் இருக்கா சொந்த கிரகமா இருந்தா அவன் இடிக்கலாம் கட்டலாம் என்ன வேணா பண்ணலாம். வாடகை கிரகத்துல இருக்க ஒன்றும் பண்ண முடியும். அவருடைய பர்மிஷன் வாங்கிட்டுதான் எல்லாத்தையும் பண்ணணும். லோகம் தனக்கே சேஷம் என்னுமிடம் சாஸ்திரம் கொண்டு அறிய வேறாதே ஆனால் அனுபவ பிரகாரங்களையே கொண்டு அறியலாமல் இருக்கிறவனை குறித்து ஒருவன் ஒரு கஷேத்திரத்தை திருத்துவது எருவிடுவது கிருஷி பண்ணுவது ஆகான் என்றால் ஒருத்த என்ன பண்ணானா ஒரு வயலை போட்டு நன்னா போய் கொஞ்ச நேரம் உழுதான். அதுக்கப்புறம் அதுல விதைச்சான். அதுக்கப்புறம் அதுல போய் மறுபடியும் நல்லா ஜலமெல்லாம் சேர்த்துருந்தான். எல்லாரும் என்ன நினைச்சுருக்கா அப்படின்னா இவனுடைய சொந்தமான வயல் அப்படிதான் நினைச்சுருக்கான். அவன் என்ன வேணா பண்றான் அந்த மாதிரியா பகவான் இத்தனை பண்றதை பார்த்தா எல்லாரும் இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பூமி உண்டும் உண்டும் கடந்தும் இடந்தும் கடந்தும் நின்று மட்டும் அதுல என்ன புரியும் பூமி அவனுக்கு சொந்தமான அப்படிங்கிற இதை பார்த்துக்கிட்டு புரியல. என்ன அப்புறம் என்ன சொல்ற சாஸ்திரம் இருக்கட்டும் ஒரு சாஸ்திரம் கொண்டு அறியவே எந்த ஆடுமே சாஸ்திரம் கொண்டு ஆச்சாரிய உபதேசம் பண்ணிலாம் இருக்க வேண்டாம். இந்த பூமி இத்தனை பாடு கொடுத்துருக்காங்க வேற யாருக்காவது ஒருத்தருக்கு இத்தனை உரிமை இருக்கா பூமியில வேற ஏதாவது பண்ணாரு பூமியை அடந்தானும் பூமியை இறந்தானும் யாருக்கும் கிடையாது. அதனால இதை வச்சே தெரிஞ்சுக்கணும். கொண்ட கோல தொடு அப்படின்னு சொல்லிட்டு அழகா அழகான திருக்கோலத்தோடு அப்படின்னு இருக்கான். ஆச்சரியமான ரூபத்தை எடுத்துட்டான் இந்த பூமியிலேயே. அதாவது கொண்ட கோலத்தொரு சீகரித்த சௌந்தரியத்தோடே அப்படின்னு அர்த்தம். கொண்ட கோலத்தொரு வீற்றிருந்தும் பகவான் வீற்றிருக்கக்கூடிய திருக்கோலம் சொல்லியும் அந்த கோலம், பகவான் நின்றிருக்கக்கூடிய திருக்கோலம் சொல்லியும் அந்த திருக்கோலம், ஒண்ணு ஒண்ணு கொண்ட கோலத்தோடு சேர்த்து ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை எடுத்துதான் எல்லாத்தையும் பண்றான். உண்டும் அப்படின்னா யோகத்தை எல்லாம் சம்மாரம் பண்றான். எப்ப அப்படின்னு கேட்டானா, ஆளிலை கண்ணனாக கரார விந்தேனும் கதார விந்தம்னு ஆச்சரியமான ரூபத்தை எடுத்துக்க. உமிழ்ந்தும் அப்படின்னா ஆழி வளை கண்ணா உண்டு நீ கைக்கிறவே ஆழியுக்கும் உகந்து கொடா தேடி ஊழி முதல்வன் உருவம் போல் ஆச்சரியமான ரூபத்தை எடுத்தான் ஜெகத் கட்டி வந்தான். கடந்தும் அப்படின்னா திரிக்கிரமாவதாரத்திலே ரொம்ப ஆச்சரியமான ரூபம் ஆழியட சொங்கும் பிள்ளை. இறந்தும்னா வராக அவதாரத்திலே ஆச்சரியமான ரூபம், ஒன்னு ஒன்றிலையும் கொண்ட கோலத்தொடு அழகான ரூபத்தை எடுத்துட்டான். அதனால பூமியில இத்தனை திவ்ய சேஷ்டிதங்கள் மாத்திரம் இல்ல, திவ்ய ரூபங்கள் பூமியில இத்தனை ரூபத்தை எடுத்தவனும் பகவான் தான். அசாதாரண திவ்ய சௌந்தர்யத்தாலும் திவ்ய ரூபத்தாலும் அது மாத்திரம் கண்டவாற்றால் அப்படின்னு நாம பார்த்த விதத்துல உன்னுடைய ரூபத்துக்கு சமம் எதுவும் கிடையாது. வன் தமிழ் நூற்க நோற்றேன், தமிழுக்கு வன் தமிழ் சொல்ற பாருங்க ஆச்சரியமான தமிழ் எது. தமிழ்னாலே நான் பாடுதல் பாடும்படியாக பொன் தமிழ் விலட்சணமான தமிழ் பகவத் ஸ்வரூப ரூப குணாதி பிரதிபாதகத்துவ மதுரத்வாதி குணசாலியான அப்படின்னு அர்த்தம். ஒரு பாஷையை அப்படின்னா பகவானுடைய ஸ்வரூபத்தையும் ரூபத்தையும் குணத்தையும் விபவத்தையும் சொல்றதுக்கு ஏற்றதா இருக்கணும் அப்படின்றதா அது உண்மையான பாஷை. அது சமஸ்கிருதம் இருக்க மாதிரி தமிழ் இருக்கான் அழகா சொல்ல முடியும். அதனால இதுதான் வன் தமிழ். வன் தமிழ் நூற்க நோற்றேன், நூற்க நிம்மிக்கைக்கு நோற்றேன், நோன்பை பண்ணினேன், பாக்கியத்தை பண்ணினேன் அப்படின்னு அர்த்தம். எல்லா பாஷையும் சட்டம் சொல்ல முடியாது இல்லையா, எதையுமே தர்மம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு சமஸ்கிருதத்துல. இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்றது தெரியாம கழிக்கிறா, இதுக்கு சரியான பதம் சொல்ல முடியாது. தமிழ் வச்சுக்க அறம் இருக்கிற தமிழ் அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு பல பதங்களுக்கு சமஸ்கிருத பதங்களுக்கு சரியான பதம் இங்கிலீஷ் கிடையாது. அந்த மாதிரியாக வன் தமிழ், ஆனா தமிழ் அழகா இருக்கு. வன் தமிழ் நூற்கோ நோக்கம் எம்பெருமானுக்கே உரியது, எம்பெருமானே அகஸ்தரை கொண்டு பாஷா வீதி பிரதான் அதான் தெளிவோட சாப்பிட்டு ஆதையில முதல்ல சொன்னார். தேசிகம் தமிழ் பாஷா இருக்கும் இல்லையா, ரொம்ப சிரேஷ்டமானது. அகஸ்த மகரிஷியானவர் இதுக்காகவே அதை பிரவர்த்தனம் பண்ணிருக்கேன். சம்ஸ்கிருதத்துக்கு சமமாக எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணும்படியா ஒரு பாஷை வேணும், அது லோகிக பாஷையா இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஷையை வந்து புதிய நிலையிலிருந்து அகஸ்தியம் கொடுத்திருக்கேன். வன் தமிழ் மாமணி கொடுத்த வரிவில் வாங்கி அவருக்கு தமிழ் மாமணினே பெயர். அகஸ்திய பிரசூதா அகஸ்திய சொன்ன பாஷை வர்ணஸ்தோமே வகுலசும் அதான் அழகா சொல்ற விந்தியஸ்தம்பா ரவிஹதகதேஹே விஸ்வபாசாந்த சிந்தோஹோ கும்பி சூனோஹோ அசுர கபல கிராசின ஸ்வைர பாஷா. சைர பாஷா, சைர பாஷானா மனுஷன் உண்டாக்கின பாஷை இல்லைன்னா, மனுஷன் உண்டாக்கின பாஷைன்னா ஒரு பாஷையிலேருந்து ஒரு பாஷா ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு பாஷை உண்டாக்கிடும். மனுஷன் வந்து தமிழ்லேருந்து மலையாளம் வந்ததுங்க, தமிழ்லேருந்து சம்ஸ்கிருத்திலேருந்து தெலுங்கு வந்தது, தமிழ் சம்ஸ்கிருதம் கலந்து மலையாளம் வந்தது. ஒரு காலத்துல பாரத தேசத்துல ரெண்டு பாஷை தான் இருக்கு, சம்ஸ்கிருதம் தமிழ் வடக்கு சம்ஸ்கிருதம் தெற்க தமிழ் அவ்வளவுதான். ஒரு காலம் தான் எப்பவும் கேட்டேன் எத்தனையோ நல்லாயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் பிராகிருத பாஷை எல்லாம் உண்டாச்சு. பிராகிருத பாஷைனா கொச்ச பாஷைன்னு, கொச்ச பாஷை கொஞ்சம் கொஞ்சமா இது வாயில நுழையாத பேசினா அது ஒரு பாஷையே, ஒரு பாஷையே சின்ன பசங்க பேசுறது இல்லையா மம்மு மம்மு அப்படின்னு அது ஒரு பாஷையே. இன்னும் பக்கத்துல இருக்காலும் சின்ன குழந்தைக்கு அந்த குழந்தை பாஷையில பேசுவான். அந்த மாதிரியாக ஒரு குரூப் ஜனங்க அதை பேச முடியாம சொல்ல ஆரம்பிச்சா பிராகிருத பாஷை கண்ணன் பேர் அப்படிதான் வந்துருக்கிறான். கிருஷ்ணன் பேர் கிருஷ்ணங்கிறது அவள் சொல்ல முடியல, அதனால கிருஷ்ணங்கிறது காணன் ஆயிடுச்சு, அதுதான் கண்ணன் ஆச்சு அப்படிங்கிறேன். அதனால இதெல்லாம் பிராகிருத பாஷையெல்லாம் ஒரு பாஷையிலேருந்து வந்த பாஷை, அதனால இதுக்கு சம்ஸ்கிருதம். சம்ஸ்கிருதம்னா சம்யக்கிருதம், என்ன சம்ஸ்காரத்தோடு இருக்கிறது. மற்றதெல்லாம் அப்படி இல்லை, பிராகிருதம்னா பிரகிருதியிலே, பிரகிருத்தினா ஜனங்கள்ல ஜனங்கள் உண்டாக்கி அப்படின்னு. அதனால எல்லா பாஷையும் பிராகிருத பாஷை. ஆனா தமிழ் எப்படி அப்படின்னு கேட்டானா, இது மனுஷன் வந்து ஒரு பாஷையிலிருந்து உண்டாக்கினது இல்லை, சைர பாஷா தானா தனிப்பட்டு வந்த பாஷை செம்மொழிங்கிற அழிவு. அந்த மாதிரி தமிழை செம்மொழின்னு முதல்ல சொன்னவரே தேசியம், 800 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காரு. செம்மொழி தமிழ் செம்மொழி அப்படின்ற, இப்ப தமிழ் மொழி செம்மொழிங்கிற. இப்ப என்ன சொல்றாருன்னா, அகஸ்தர் எப்படி இந்த பாஷையை கொடுத்தார், அவருக்கு எப்படி ஒரு பாஷையை உண்டாக்குற சக்தி ஒரு ஒரு மனுஷனுக்கு உண்டா, பாஷைங்கிற ஒரு மனுஷன் உண்டாக்க முடியுமா? அது வந்து ஜனங்கள் தானே இது பண்றா, பிராகிருதமா உண்டாக்குறா. அகஸ்தியருக்கு எப்படி முடியும் அப்படின்னா, அகஸ்தியருக்கு என்னென்ன முடியும் சொல்றேங்கிற, இந்திய ஸ்தம்பாத விகத கதேகே. ஒரு சமயம் இந்திய மலையை முன்னாடி வந்து தடுத்தது அகஸ்தியரை, இவர் போக விட்டாதபடி, தெற்க போனவங்க ஆனா போக விட்டாதபடி இந்திய மலை வந்து தடுத்தது. அது உள்ளுக்குள்ள போய் வெளியே வந்துடுற மலை துடுக்குள்ளுக்கு, இந்திய மலையை தாண்டி அந்த பக்கம் போய் நிக்கிற, கஷ்டப்பட்டு நம்ம போல வெளி மாதிரி உடஞ்சி உடஞ்செல்லாம் போல உள்ள போன மலைக்குள்ள பிரவேசம் பண்ண, ஜலத்துக்குள்ள முழுகிற முடியும், நாம ஜலத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம வெளியில வர முடியும். அது மாதிரி மலைக்குள்ள போயிட்டு அந்த பக்கம் வெளியில வந்து இந்திய ஸ்தம்பா இந்திய மலையில அவிக தகத்தே விஸ்வகா சாந்த சிந்தோஹோ. ஒரு சமயம் சமுத்திரத்தை ஆசிரமம் பண்ணிட்டேன், உள்ள இருக்கிற அசுரர்கள் சமுத்திரத்துக்குள்ள போய் ஊந்துட்டான். அசுரர்களை எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப வந்து கேட்டா, அசுரர்கள் தானே நடந்த வரையும் சொல்லிட்டு சமுத்திரத்தை ஆசிரமம் பண்ணிட்டேன். அசுரர்கள் வந்துட்டேன், கும்பி தூணோஹோ அசுர கபால கிராசி, கும்பி தூணோஹோ கும்பத்துல வந்தவர் அசுர கபால கிராசி நைர பாஷா. ஒரு சமயம் வாதாபி அப்படிங்கிற அசுரனை அப்படியே கவலம் பண்ணிட்டவர் வந்து உள்ளுக்குள்ள, ஒரு கவலம் எடுத்து வாயில போட்டு வாதாபி உள்ளுக்குள்ள போயிட்ட, வாதாபி ஜீர்ணோ பவம் உள்ளுக்குள்ள அவனை திருப்பி அவனை மந்திரஞ்சலி அவனை வெளியில் வரவைக்க பாக்குறான். ஆனா வாதாபி பகிர் ஆகச்சன்னா வெளியில வா அப்படின்னா, அகஸ்தியை சிரிச்ச, ஏன் சிரிக்கிறேன்னா, அதை ஜீர்ணோ பவன் நான் திருப்பி விட்டு வெளியில் வர முடியும், ஜீர்ணமான வசதி வெளியில் வராது பண்ணிட்டேன். அப்புறம்தான் அவனுக்கு புரிஞ்சுது, சாதாரணமான இருந்தேன், இத்தனை பண்ண ஒரு பாஷை பண்றதா கஷ்டம், இத்தனை காரியம் பண்ணிருக்கேன், இவற்றுக்கு ஒரு பாஷையை உண்டாக்குன்னு அவங்களே கஷ்டம் கிடையாது. அசுரக பல கிராசி நைர பாஷா நித்யம் ஜாதா சகரி புதனோஹோ. இந்த தமிழ் பாஷை எதுக்காக பண்ணார், இவ்வளவு கஷ்டப்பட்டு அகஸ்தியர் எதுக்காக உண்டாக்கினார் அப்படின்னா, நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடுவோங்கிறதுக்காக உண்டாக்கினார். சம்ஸ்கிருதத்துக்கு சமமாக திருவாய்மொழி வரணும், சம்ஸ்கிருதம் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது, அவங்களுக்கும் தெரியாதவா கூட நல்ல விதிக்கு போனோம். ஆக தமிழ்னு ஒரு பாஷையை உண்டாக்கி அதுலயும் ஒரு வேதத்தை கொடுக்கணும், வேதார்த்தத்தை கொடுக்கணும்ங்கிறதுக்கு அவங்க, வேதத்துல எத்தனையோ பாஷை இருக்கு, அந்த பாஷைகள்லாம் வேதத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்கணும்னோ இல்ல எம்பெருமானை பத்தி சொல்லணும்னோ அந்த பாஷையா அது இல்லையே. மனுஷனுக்கு அவாவாளுக்கான ஒரு போக்குவரத்தை சமாளிக்கிறதுக்காக அந்த பாஷை தானே. ஆனா தமிழ் பாஷை அப்படி கிடையாது, வேதார்த்தத்தை தெரிவிக்கணுங்கிறதா பரம லட்சியம், அதுக்காக தான் வந்து நித்யம் ஜாதா சதரிபுதனோஹோ நிஷ்பதந்தி முகாத்தே பிராச்சீனானாம் ஸ்ருதி பரிஷதாம் பாதுகே பூர்வகன்யா. பிராச்சீனமா இருக்கக்கூடிய வேதங்கள், அகஸ்தியர் கண்டுபிடிச்சு வரக்கூடிய இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய திருவாய்மொழி இது, பாதுகே பூர்வகன்யா வேதத்தை காட்டுல ஒரு முன்னாடி தான் அப்படிங்கிற. எப்படி முன்னாடி இருக்கு அப்படின்னு கேட்டா, வேதத்துல ஒரு விஷயத்தை சொன்னா வச்சுக்கோங்களேன், நான் சொல்றேன் அப்படின்னு வேதம் சொல்லாது, என்ன பிரம்ம வித்துகள் சொல்றா அப்படின்னு சொல்லு, மகான்கள் எல்லாம் சொல்லிட்டு பிரம்மவாதினோ வதந்தி, பிரம்ம வித்துக்கள் எல்லாம் இந்த விஷயத்தை சொல்லிட்டு இருக்கான். மகான்கள் எல்லாம் பூர்வே பூர்வே ஜோகத ஏகதூஷ்ணு, பூர்வர்கள்லாம் இப்படி சொல்றா, ரிஷிகள்லாம் இப்படி சொல்றா அப்படின்னா வேதம் சொல்லு, மகான்கள் எல்லாம் இப்படி சொல்றா, மகான்கள் எல்லாம் எப்படி சொல்றா அப்படிங்கறத வேதம் எடுத்து சொல்றது, மகான்கள் எல்லாம் எப்படி சொல்றாங்கிறத வேதம் எடுத்து சொல்றது இருக்கட்டும். இந்த மகான்களே நேரம் வந்து சொன்னா எப்படி இருக்கும், அதான் நம்ம வார்த்தை திருவாய்மொழி. வேதத்துக்கே நிதர்சனமா இருக்கக்கூடிய மகான்கள்லாம் எடுத்து சொல்றாங்கன்னா, அந்த மகான்கள் எப்படி இருப்பா, நம்மாழ்வார் மாதிரி இருப்பா, நம்மாழ்வார் மாதிரி மகான்கள் சொல்றதுதான் வேதம் சொல்றது. அப்ப செகண்டரி ஆயிடுதல் வேதம், ஆழ்வார் தானே முதல்ல இருக்க, அதனால பூர்வகன்யா அப்படின்னு அழகா அர்த்தம் சொல்றான் இந்த ஸ்லோகத்துக்கு. சுவாமி தேசியன் அற்புதமான ஸ்லோகம் பகவான் சேர்த்துக்கிறேன், அக வன் தமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு, நான் அந்த ஒரு பாக்கியத்தை பண்ணேன் அடியார்க்கு, இன்ப மாறியே அடியார்களுக்கு இன்ப மழையை நான் தெரிவித்தேன் அப்படிங்கிற. பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதி ஆதாத்திய பிரதர்சகமாய் அதிமதுரமாய் அதி ரமணீய சந்தர்ப்பமாய் அதிமதுர ஸ்வரமாய், எத்தனை சொல்றாங்க, அதுவே மதுரமா இருக்கான், அது ரமணீய சந்தர்ப்பமாய், அதனுடைய அமைப்பு நல்லா இருக்கான், அதி மதுர பாட்டா வேற பாடம், அதனால இன்னும் பாட்டு நின்னது. இருந்த இத்திருவாய்மொழியை எம்பெருமானுக்கு நல்லராயிருப்பவர் கேட்டால் என் பொது வரும் வியாக்கியானம் பார்க்கணும், அதான் கேட்கணும் இல்லை அப்படின்னு சும்மா. மாறி மாறாத தன்னம் மலை வேங்கடத்தன்மலை, மாறி மாறாத பைம்பூம் பொயில்சூர் குருகூர் நகர், காரி மாறன் சடகோபன் சொல்ல ஆயிரத்தி பத்தாள், வேறி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படின்னு பலஸ்ருதியான பாட்டு கடைசி பாசுரம். இந்த பத்து பாசுரமே திருவேங்கடமுடையானை பற்றியது. மலை என்றுக்குமே ஓயாமல் பெய்து கொண்டு இருக்கக்கூடிய அழகான திருமலை திருவேங்கட மலை. அதிலே சுவாமியாக இருக்கக்கூடியவன் என் பெருமான் திருவேங்கடநாதன், எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன் அவனை நான் இந்த பத்து பாட்டுகளாலே பாடினேன். அது மட்டுமல்லாமல் நான் எப்படிப்பட்டவன்னா, ஜலம் என்றுமே மாறி போகாமல் இருக்கக்கூடிய அழகான உத்தியானங்களாலே தோட்டங்களாலே சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆழ்வார்த்து நகரி என்கிற திருக்குறுகை நகரிலே இருக்கக்கூடிய காரி மாறன் சடகோபன். காரி அப்படின்னு இவருடைய தவப்பனார் திருநாமம், ஆழ்வார்கள் தவப்பனார். அந்த காரியினுடைய குமாரராய் மாறன் என்று குலநாம தேயம், மாறன் இவருடைய வம்சத்தினுடைய பெயர், மாறி இருக்கிறதுனாலே மாறன் சடகோபன். காரி மாறன் சடகோபன் ஆழ்வார் அருளை செய்ததான ஆயிரத்திலே இந்த பத்து பாட்டு, இந்த பத்து நாள் என்ன நடக்கும் நான் இந்த பத்தை பாடினால் வேறு மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்கும், தாமரை தாமரை பூவிலே இருக்கக்கூடிய பிராட்டியானவர் நம்முடைய பாபங்களை எல்லாம் தோக்கடிப்பார் அப்படின்னு இது கருத்து. இந்த பத்து பாட்டுக்கு பலன் தருவார் அவரா, பொதுவா எல்லா பாட்டுக்கும் பெருமாள் தான் பலன் தருவார் அப்படின்னார். ஆனால் இந்த பத்து பாட்டுக்கு மாத்திரம் வேறி மாறாத பூமேல் இருப்பாள், வேறினா மனம், வாசனை மாறாமல் இருக்கக்கூடிய தாமரைப்பூலே வாசம் பண்ணக்கூடிய பிராட்டியானவர் இந்த திருவாய்மொழியை வல்லாருடைய சமஸ்த துக்கங்களையும் பகவதாசிரித வாத்சல்யாதி கல்யாண குணைக போகையான பெரிய பிராட்டியார் போக்கும் என்கிறான்னு அர்த்தம் சொல்ற. பெரிய பிராட்டியார் போக்குவார் அப்படின்னு, அதாவது எப்படி பிராட்டி இங்கு சொல்ற அப்படின்னா, இவள் பகவத் வாத்சல்யாதி குணைக போகையாலே அந்த வாத்சல்யாதி குண பிரதிபாதகமான இத்திருவாய்மொழியை கற்றாரை தனக்கே பரமாக்கிக் கொண்டு இவர்களுடைய பகவத் அனுபவம் இருபது அவஸ்த துக்கங்களையும் தீர்க்கும் என்றபடி அப்படின்னு. பகவானுடைய வாத்சல்யங்கிற குணத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர் பிராட்டி. வாத்சல்யம்னா குழந்தைகள் கிட்ட காமிக்கக்கூடிய ஒரு அன்பு. குழந்தைகள் கிட்ட என்ன அன்பு காமிப்பானா, குழந்தைகள் தப்பு பண்ணா கூட தப்பே தெரியாது. அம்மாவானவர் தாயாராக இருக்கக்கூடியவர் குழந்தைகள் கிட்ட காமிக்கக்கூடிய ஒரு அன்புங்கிறது தனிப்பட்ட அன்பு. பொதுவா எல்லாருக்கும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஸ்நேகங்கள் இருக்கட்டும், தன் குழந்தை தப்பு பண்ணா கூட அது தப்பாவே அவன் நினைக்க மாட்டான், இது பரமசாது, இது ஒண்ணும் பண்ணாது, இதுக்கு ஒண்ணும் தெரியாது, அதுதான் எதிராத்து குழந்தை, அதுதான் இது கட்டடிச்சு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கா எல்லாரும். அதுக்கு தாயாருக்கு இருக்கக்கூடிய வாத்சல்யம் அப்படின்னு பெயர். எம்பெருமானுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாத்சல்யம் இருக்கு, பக்தர்கள் பண்ண தப்பெல்லாம் தப்பாவே நினைக்காம இருக்கான், தப்பா நினைக்காம அவர்களுக்கு மேலும் மேலும் அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்க. என்ன அப்பா சொல்லுவான், என்ன விஷயம் சீதா பிரேட்டி உங்களுக்கு இருக்கலாமே, எப்படி இருக்கா நல்லா பார்த்து கேண்டது, அப்படிப்பட்ட வாசல் ஒரு அபராதத்தை அபராதமாகவே நினைக்க மாட்டேன், கிட்ட போய் நின்றா போதும், பத்தாஞ்சலி புதம் தீனம் யாசந்தம் சரணாகதம் நகன்யா வாந்தகன் கை கூப்பணுங்கிறது கூட இல்லை, பெரிய விரைப்பா போய் நின்றா கூட போதும், போய் நின்றா வந்து கோயிலுக்கு வந்துட்டாலே போதும், அந்த நின்றாலே கூட்டு சுவாகத தாரணேஸ்வரன் சுவாகதம் பண்ணி கண்ணாலே சுவாகதம் பண்ணி கூட்டு வச்சு சோக்கியமா அப்படின்னு கேட்டு பிராட்டி சோக்கியமான்னு கேட்கறது. உன்னுடைய தோஷத்தை நீ வந்துட்டேங்கிற ஒரே காரணத்தினால நீ பண்ண தோஷத்தையெல்லாம் தோஷமா நினைக்காமல் அதை அனுகூலமா நினைக்கக்கூடிய அப்படின்னு ஸ்ரீராமனுடைய குணங்களிலேயே பிரதானமான குணத்தை ராவணங்கத்தை எடுத்து சொல்ற. விதிதா சகி தர்மஜா சரணாகத வத்தலா அப்படின்னு தேன மைத்திரி தோசுதே, போய் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ, யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், யார்கிட்ட தேசம் பாராட்டணும் வித்தியாசம் இல்லையா, யாருக்கு வாத்சல்யம் இருக்கோ அவர்கிட்டயே தேசம் பாராட்டுவான், அது ஒன்னா நம்பர் என்னது ஆஸ்திரேலியா காமிக்கிறது தேசம் காமிச்சாலும் அது போல முக்காலத்தான இருந்துரு. ஏன்னா மைத்ரி பௌத்தத்தை எது ஜீவித்து நிச்சயம் குறைச்சுக்கும் அப்படிங்கிற. ஆனா ராமாயணத்திலே ராமன் கிட்ட பிராட்டி ஈடுபட்ட குணம் இது வாத்சல்யம். ஆனா பகவத் வாத்சல்யத்திலே ஈடுபட்டு பிராட்டி இருக்க இந்த திருவாய்மொழியும் பகவத் வாத்சல்யத்தை சொல்றது. ஏன்னா என்னையும் திருவாய்மொழி பாட வச்சாருன்னு சொல்ற அப்படின்னு. அப்ப பிராட்டி பார்த்தாராம் தான் ஈடுபடுற குணத்தை தான் ஆழ்வார் பாடினார். ஆனால் இந்த பாட்டை யார் பாடுறாலோ வாத்சல்யத்தை யார் பாடுறாலோ அவளை நான் காப்பாற்றுவேன் சொல்லிட்டாராம். பெருமாள் கூட காப்பாத்த விடுறதில்லை. இந்த பாட்டு இந்த திருவாய்மொழியை பாடுவாள் மாத்திரம் நானே காப்பாற்றுவேன் அப்படின்னு தன்னுடைய பரமாக தன்னுடைய பொறுப்பாக எரித்துக் கொண்டு பிராட்டியானவர் வினை தீர்க்கும் நம்முடைய பாபங்களை எல்லாம் போர்க்கும் பகவத் அனுபவ விரோதிகளான சகல துஷ்கர்மங்களையும் போக்குவாள் இன்னார்க்கு என்று விசேஷி அவளாலே சர்வர்க்கும் என்று வெளிதம் எல்லாருக்கும். திருவாமையை படிச்சவா யாரா இருந்தாலும் தெரியும் பெரிய பிராட்டியார் இவர்களுடைய பகவத் அனுபவ விரோதியான சமஸ்த துக்கங்களையும் போக்கடிப்பார் எல்லா பாபங்களையும் போக்கடிப்பார். சுவாமி தேசியனும் பிடிச்சவாரு வேறு மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே அப்படின்னு. மோட்சத்தை யார் கொடுப்பார் யார் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடித்து மோட்சம் கொடுப்பார் அப்படின்னா ஆழ்வார் சொல்றார் பிராட்டி கொடுப்பார் அப்படின்னு. அதனால திருவாளும் பிராட்டியுமாக சேர்ந்துதான் நமக்கு வந்து மோட்சம் கொடுத்தாங்கிறதுக்கு பிரமாணம் இது. ஏன்னா சமஸ்த பாபங்களையும் போக்கும் அர்த்தம் பண்றதுதான் சமஸ்த துக்கங்களையும் பிள்ளை சாதிக்கிறேன். எல்லா வியாக்கியானத்துமே எல்லா ஆச்சாரியாலுமே அப்படிதான் அர்த்தம் பண்றேன். ஏதோ கொஞ்சம் பாபத்தை போக்குவரம் இல்லை மோட்சத்துக்கு தேவை மோட்சத்துக்கு தடையா இருக்கக்கூடிய மொத்த பாபத்தையும் போக்குடிச்சது மோட்சத்தை கொடுத்துருவார் பிராட்டியானவர் அப்படின்னு பிராட்டியினுடைய பெருமை. இன்னும் ஆச்சரியமாக சொல்றா பெருமானை விலக்கி பிராட்டி பலம் கொடுப்பாங்க. நான் பழம் கொடுக்கிறேன்னு பெருமாள் வந்தாருன்னா நீ கொடுக்க கூடாது நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறான் பிராட்டியான. அப்படின்னா இத்திருவாய்மொழி கற்றாருடைய பகவத் அனுபவ விரோதியான சமஸ்த பிரபந்தங்களையும் போக்கும் அப்படின்னா சர்வே திறனையும் விலக்கி தான் பலன் கொடுக்கிறார் அப்படின்னு. பிராட்டிக்கு அத்தனை ஆசை ரெண்டு பேரும் தான் பலன் கொடுக்கிறேன் என்ன இருக்கட்டும் இல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படிப்பட்ட திருவாய்மொழி எம்பெருமான் விஷயமாக அதுவும் திருவேங்கடமுடியான விஷயமாக வந்துட்டுங்கிற மாறி மாறாத தன்னம் மலை வேங்கடத்தன் மலை மழை மாறாமல் இருக்கக்கூடிய குளிர்ச்சி விரும்பிய ஒரு மலை அந்த மலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் வேங்கடத்தன். அழகான விஷயம் என்ன கேட்டா திருவேங்கட முடியான பாடினதை காட்டும் அந்த மலையில நிறைய பேர் பாடுறான் சுவாமி தேசியன் தேசம் விரிங்கிற மலையை சேவிக்கிறேங்கிற மலைக்கு அத்தனை பெருமை. மலைக்கு ஒரு பாட்டு போட்டேன் வெங்கட வெப்பன விளங்கும் வேத வெப்பேன் கண்ணன் அடியை மக்கு காட்டும் அப்படின்னு ஆரம்பிச்சு வெப்பென்று வெங்கடம் பாடினேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். வெப்புன்னு வேங்கடத்தை சொன்னேன் அப்படிங்கிற பெருமாள் இருக்கட்டும் அந்த திருமலை அதுக்கே அத்தனை பெருமை. மாறி மாறாத தன்னம் மலை மழை இருக்கான் குளிர்ச்சி சுவாமி தேசியம் சொல்றார் அதெல்லாம் எம்பெருமானுடைய தயங்கிற திருமலையில எப்பவுமே நல்ல மழை பெய்யும் எப்பவும் நல்ல மழை மழை இல்லையோ ஆனால் நல்ல மழை பெய்யும். அந்த மலையெல்லாம் பார்த்தானா மழை பெஞ்சு அதுல இருந்து தய பிரவாகம் வரும் இதெல்லாம் எம்பெருமானுடைய தயன்னு காமிக்கிறோம். தய இப்படிதான் இருக்கும் இப்படிதான் குளிர்ச்சியா இருக்கும் இப்படிதான் மழையா பெய்யும் இப்படிதான் பிரவாகமாக ஓடும் அறிவிப்பிற்காக நம்ம தள்ள வந்து விடும் எம்பெருமானுடைய தயங்கள் ஒரு அறிவி மேலிருந்து கீழே வந்து விடுறது அந்த மாதிரி திருவேங்கடமுடியான தயங்கிறது மேலிருந்து கீழே விட்டத்திலே நம்ம தள்ள வந்து விழுந்திருக்கு. அதனால அசிதிலகரணேத்தின் அக்ஷத சுவாச விருத்தம் வபுஷி கமன யோகியே வாசமாசாதையேயம் ரிஷகிரி கடகேஷு யஞ்சயத் சுப்ரதீதைஹி மதுமதன தயே துவாம் வாரிதாராதிசேஷை தாராதிசேஷம் இருக்கு வேலைதாரே மேலேந்து கொட்டுறது மகத்திலிருந்து அவர் மலையிலேருந்து அருவியா கொட்டுறது இது எல்லாமே எம்பெருமானுடைய ஒரு கருணை அந்த கருணையை காமிக்கிறது குளிர்ச்சியா இருக்கு. அதான் மாறி மாறாத தன்னம் மலை வேங்கடத்தன் அலை அழக சொல்றார் சம்சார தாவாக்னி தக்த சர்வ ஜந்து சந்தாப நாசகரமான தன் திருமலையை தனக்கு திவ்ய தாவமாக உடையனான திருவேங்கடமுடையானுடைய அப்படிங்கிற அதாவது சம்சார தாபங்கள் போகும்படியா இருக்கான். ஒரு ஒரு நல்ல மழை நல்ல அருவினா என்ன கேட்டா தாபங்கள் எல்லாம் போகும், வெயில் தாபங்கள் எல்லாம் போகும். நல்ல வெயில்ல அழிஞ்சு 12 மணி 1 மணி மத்தியானம் 1 மணி ஆச்சு 2 மணிக்கு வெயில் அழிஞ்சு அந்த நேரத்தில் திடீர்னு 2.5 மணிக்கு அப்படியே மேகம் இருட்டு வந்து ஒரு சூறல் ஒரு மழை பெஞ்சா எப்படி அந்த தாபம் மொத்தமும் போகணும். அந்த மாதிரி இந்த சம்சார தாபத்தில் இருக்கவளுக்கு அந்த திருமலை இருக்கோ அந்த தாபம் மொத்தத்தையும் போக்குறீங்க. அந்த திருமலையை தனக்கு அந்த தாமமாக ஒரு தானமாக திருமாவளி திருமலை இருக்கட்டும், திருமலையில இருக்கான் தானோத்தரிஷா பிரதீப்தம் அப்படின்னு சொல்ல பேசுறேன். இந்த திருமலையினால அவருக்கு பெருமை, இவர் பெருமாள் இருக்கப்படினால அவருக்கு இருக்கிற இடத்துக்கு பெருமை திவ்யதேசம் சொல்றோம். ஆனா திரேகமையான கதை வேற, மலையினாலே அவனுக்கு பெருமை இருக்கு. இந்த இடம் எனக்கு வேறு கேட்டு பண்ணி வந்திருக்காரு பூலோகத்தை அப்படின்னு வாரி மாறாத பயன்போம்பொழில் சூழ் குருகூர் நகர் அப்படின்னு தன்னுடைய ஒரு சொல்லிக்கிறார். ஜலம் மாறாமல் இருக்கக்கூடிய பயன்பூம் பொழில் சூழ் சாமலமான உத்தியானங்களாலே பரிவிதமான குருகா நகர் இதே காரிமாறன் சரகோபன் சொல் 1026 அந்த திருவேங்கமொழியாண்டு வாத்தல்யாடு குணங்களை சொல்லக்கூடிய இந்த திருவாய்மொழி, இந்த திருவாய்மொழி இந்த 10 பாட்டு. இந்த 10 நாளே வேடி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமே அப்படின்னு பெரிய விராட்டியாரானவர் சமஸ்த துக்கங்களையும் பகவதாசிர வாத்சல்யாதி கல்யாண குணைக போகையான பெரிய விராட்டியார் போக்கும் என்கிறார் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அழகான பலசுத்தி சொல்ற. இந்த வேடி மாறாத பூமேல் இருப்பார் என்பதையும் நமக்கும் பூவின் மிகை நங்கிக்கும் இன்பனை அப்படிங்கிறது பல விஷயங்களை நம்ம பல ஆச்சாரியர் சீசுக்கியர்களே ஆச்சரியமாக சாதிக்க பார்க்கிறோம். நம்ம சுவாமி தேசிகரம் இந்த இதுலேருந்து பல விஷயங்களை எடுத்திருக்கார் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். இங்க உண்டு உமிழ்ந்தும் அப்படிங்கிற ஆச்சரியமான ஒரு பாட்டு தன்னதே உள்ளது. அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் ஆச்சரியத்துறோங்கிறது தெரியுது. திருவாமையை பாடினா யாரை பாடணுமோ அவரை பாடணும். சவியா சவ பிரிய ஸ்தோத்திரம் சரியான ஸ்தோத்திரம் பண்ணணும் அவனதான், மற்ற பேரை சோத்திரம் பண்ணக்கூடாது. என்ன நாம இருக்கிற பூமியில அந்த பூமிக்கு நாயகன் யானோ அவர்தானே சோத்திரம் பண்ணணும். நமக்கு நமக்கு ஆம் யார் கொடுத்தா அவர்தானே சோத்திரம் பண்ணணும். நமக்கு இடம் யார் கொடுத்தா அவர்தானே சோத்திரம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் பார்க்கணும். அதை வச்சுதான் சுவாமி வந்து தாத்பரியம் அப்படி சொல்றாரு. ஆபன்னானந்ய பந்தோ சரசிஜனிலையா வல்லபே சாந்திரமோதே பக்தாகம்சீலே ததுசித சமயா சுவாக தான பிரவீணே கற்பூரா லேபசோபே சமதிகரஹிதே தோஷகே சர்வபூர்ணே கிருஷ்ணே ஸ்துத்யாதி பாஜாம் சதரி புரவதத் தன்யதாம் நிந்திதான்யஹ. சமதிகரஹிதே பாத்து தோஷகே நமக்கும் பூவின் மிகை நங்கைக்கும் இன்பனை அப்படின்னு சொல்லப்படினால நமக்கு இன்பனானவன், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன், நமக்கு போக்யனானவன் அப்படின்னு அர்த்தம். போக்யனானவனை குறித்துதான் பாட்டு பாடணும். யார் நமக்கு இன்பனா இருக்கானோ, அதுவும் பெரிய விராட்டுக்கு எத்தனை இன்பனோ அத்தனை இன்பனா நமக்கு ஒருத்தன் இருக்கான்னா அவனை தானே திருவாய்மொழி பாடணும், வேற யாரே பாடணும் அப்படின்னு அர்த்தம். தோஷகே சர்வபூர்ணே எல்லா இடத்துலையும் பூர்ணம் ஆகிறான். வானத்தும் வானத்துந்தும்புறம் மண்ணொண்டும் மண்ணின் கீழ் தானத்தும் என் திசையும் தவிராது நின்றான் தன்னை சகல வஸ்துகளிலும் வியாபிச்சு இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறபடினாலும் அவனை பாடுறேன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கிருஷ்ணே அப்படின்னு இது எல்லாத்திலையும் உண்டும் உமிழ்ந்தும் கடந்தும் அப்படிங்கிறது கூட எல்லாம் என்னுடைய இது அப்படின்னு காமித்து நிற்கக்கூடியவன் சர்வ பூர்ணனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கறத வச்சிருந்து அப்படிப்பட்ட கிருஷ்ணனை யார் ஸ்தோத்திரம் பண்றார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே பாக்கியசாலிகள் அப்படிங்கறது ஆழ்வார் வந்து இந்த 10 பாசுரத்தினாலே நமக்கு உணர்த்துகிறார் அப்படின்னு. ஏவம் பூதனான் அவன் துவரை பெருமாள் இடத்திலே சுதி பிரணாமாதிகளை பண்ணுமவர்களே பாக்யவான்கள், வெதிரிக்கரெல்லாரும் பாக்யஹீனர்கள் என்று வீட்டிலிருந்து என்ற கதகத்திலே ஆழ்வார் வெளியிட்டருளினார் என்கிறார். அவன் தேசி ஒன்னு அர்த்தத்தை சொல்ற. இப்படிப்பட்ட எம்பெருமான் இத்தனை உபகாரம் பண்ண நம்ம எம்பெருமானை தோற்றம் பண்றதுதான் உண்மையிலே சுத்தியாதிகள் சுதி பிரணாமாதிகள் தோற்றமோ பிரணாமமோ கைங்கரியம் எல்லாரும் கண்டவர்கள் பாக்கியவர்கள் மற்றதெல்லாம் இதை இழந்தவர்கள் அப்படின்னா. அடுத்த திருவாய்மொழி தீர்ப்பாரையாமினி எங்கனம் நாடுதும் அன்னை மேர் ஓர்பால் இவ்வன் முதல் புற்ற நன்னோய் இது பேரினோம் போர் பாகுதான் செய்து அன்று ஐவரை வென்றிருக்க மாயப்போர் தேர்ப்பார்கனார்க்கு இவள் சிந்தை துராய் திசைக்கின்றதே ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.